لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبان شهودر شهودر كلي تلرشي أهنام மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய விடயங்கள் அதில் முதன்மையாக இணை வைத்தலை பற்றி பார்த்தோம். இன்று அந்த இணை வைத்தலுடைய ஷாயலில் உள்ளவைகள் இணை வைத்தலின் அதை போன்று இருக்கக்கூடிய இணை வைத்தலை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதிலே உள்ளவைகள் ஒன்று தான் மரணித்தவர்களிடம் உதவி தேடுவது, அவர்களை அழைத்து பிரார்த்திப்பது. இதுவும் ஷிர்கான இணை வைக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் நல்லடியார்கள் அல்லது வலிமார்கள் நாதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மரணித்து போன சிலர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் உண்மையில் நல்லடியார்களாக இருக்கலாம், அல்லது சிலர்கள் உலகத்தில் வாழும்போதே மிக கொடியவர்களாக இருந்தவர்களை கூட வலிமார்கள் என்ற பெயரிலே கொண்டாடி அவர்களிடம் உதவி தேடக்கூடிய ஒரு நிலையை, ஒரு துரதிருஷ்டவசமான நிலையை நாம் காண்கின்றோம். இன்னும் வலிமார்கள் நாதாக்கள் என்ற பெயரிலே உலகத்தில் பிறக்காதவர்களை கூட ஆக்கி அவர்களிடம் உதவி தேடக்கூடிய ஒரு ஒரு ஒரு கட்டத்தை, முஸ்லீம்களிடத்திலே மடமைத்தனத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ, அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்துவிட்டாலோ அது அவருடன் போய்விட்டது. ஒரு மனிதன் சிறந்தவராக இருந்ததனால் இன்னொருவருக்கு அதனால் பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது, அதற்கு அவர் காரணமாக இருந்தாலே ஒழிய. ஒரு மனிதர் உலகத்தில் வாழும் காலத்தில் சாலிஹானவராக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராக வாழ்ந்து விட்டாரென்றால் அது அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும், அல்லது அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்குமே ஒழிய பின்னால் வந்த அதாவது மக்களுக்கு, அல்லது அவர்களுடைய சீடர்கள் என்று அல்லது அவர்களுடைய தரீக்காவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த பிரயோஜனம் அளிக்கப் போவதில்லை. இன்று நாம் இன்று பார்க்கின்றோம் அவர்களிடத்திலே கபர்களிடத்திலே போய் தர்காலத்திலே போய் அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே உதவி தேடுகின்றார்கள், அவர்களிடம் துவா பிரார்த்தனை செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் ஷிர்கான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை செய்கின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றேன், நாம் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். எனவே அல்லாஹு தாலா இந்த இடத்திலே இந்த சூரா ஃபாத்திஹாவில் இந்த இடத்திலே எதை இணைத்து சொல்கின்றான், அல்லாவை மாத்திரம்தான் நாங்கள் அதாவது வணங்க வேண்டும், அல்லாவை மாத்திரம்தான் அல்லாவிடம் மாத்திரம்தான் உதவி தேட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே அல்லாவிடம் உறுதி செய்கின்றோம். உன்னைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடம் மாத்திரம்தான் நாங்கள் உதவி தேடுகின்றோம். சாதாரணமாக உயிருடன் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவர்கள் செய்ய முடியுமான விடயங்களை கேட்பதில் தவறில்லை. எங்களுடைய ஒரு சகோதரத்திலே போய் கடன் கேட்பது அல்லது எங்களுடைய ஒரு தேவையை நாங்கள் கேட்பது, இது சிறுக்காக மாற மாட்டாது. நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் அவரால் செய்ய முடியாது, அல்லாவால் மாத்திரம்தான் செய்ய முடியுமான ஒரு காரியத்தை நாங்கள் வேண்ட முடியாது. அதேபோல் மரணித்தவர்களிடத்தில் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்களிடத்திலே போய் எங்களுக்கு வாழ்க்கையிலே பரக்கத்தை தாருங்கள் அல்லது எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தாருங்கள், வியாபாரத்திலே அபிவிருத்தியை தாருங்கள் என்று நாங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இவைகள் கேட்கப்பட வேண்டும். இந்த நிலைமைகள் துரதிருஷ்டவசமாக மடமைத்தனத்தின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்தில் இன்று மார்க்கம் என்ற பெயரிலே அதாவது காலூன்றி இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவைகளும் ஒரு மனிதனை ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் மரணித்தவர்கள் நல்லடியார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களை நெருங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய கபர்களிலே போய் அதாவது நேர்ச்சைகள் வைப்பது, அவர்களை நெருங்குவதற்காக வேண்டி அறுத்து பலியிடுவது, இவைகளும் அதாவது ஒரு மனிதனை சிறுக்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அநியாயமான மிகப்பெரிய அநியாயமான ஒரு பெரும் பாவமாக சிறுக்குடைய ஒரு காரியமாக இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறும்படி அல்லாஹு தாலா கூறுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். அதாவது அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, ஒனுசுக்கு நான் அறுத்து பலியிடுவது, ஒமஹியாய என்னுடைய வாழ்க்கை, ஒமமாத்தி என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதாக கூறுகின்றான். பாருங்கள், அல்லாஹு தாலா தொழுகையை கூறுகின்றான், அதற்கு பின்னால் அறுத்து பலியிடுவதை கூறுகின்றான், அதை அவைகளுக்கு பின்னால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்று கூறுகின்றான். தொழுவதும் அறுத்து பலியிடுவதும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்று நாம் பார்க்கின்றோம், அதாவது வலிமார்கள், அவர்களுடைய வலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கபர்கள் இடத்திலே போய் அவர்களுக்காக வேண்டி, அதாவது அவர்களை நெருங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய பிறந்த தினங்கள்லேயோ அல்லது வேறு வேறு தினங்கள்லேயோ இன்று ஆடு மாடு குதிரை ஆடு மாடு கோழி இது போன்றவைகள் அறுக்கப்படுகின்றது. உப்பு அதே போன்று அதிகமாக உப்புத்தான் நேர்ச்சை வைக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கோழிகள் ஆடுகள் நேர்ச்சை வைக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் சிறுக்கின் சாயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிலர்கள் கூறுகின்றார்கள், என்ன நாங்கள் அறுக்கும்போது பிஸ்மில்லா என்று சொல்லித்தானே அறுக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாவின் பேரை சொல்லி அறுப்பதென்பது வேறு, அல்லாவை நெருங்குவதற்காக வேண்டி அறுப்பதென்பது வேறு. நாங்கள் அல்லாவை நாங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளை பொறுத்த மட்டில் சாப்பிடுவதற்காகவே நாங்கள் அறுக்கின்றோம் என்றால் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கின்றோம். அது சாப்பிடுவதற்காக வேண்டி அறுக்கக்கூடியவைகள். மற்றவைகள் நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலேயோ மற்ற காலங்களிலேயோ அல்லாவிட நன்மை கிடைக்க வேண்டும், அல்லாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அறுக்கின்றோம் என்றால் அந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்வதுடன் அல்லாவுடைய நெருக்கத்தையும் நாங்கள் நாடுகின்றோம். இதற்காக வேண்டித்தான் அதற்கு குர்பான் என்பதாக நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். குர்பான் என்னும்போது அல்லாவை நெருங்குவது. எனவே வலிமார்களை நெருங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்களுடைய பிறந்த தினங்களில் நீங்கள் அறுப்பதாக இருந்தால், ஒருவர் அறுப்பதாக இருந்தால் இவர்கள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அறுக்கவில்லை, அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்காக வேண்டி அறுக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அதே போன்றுதான் அதாவது நேர்ச்சியை வைப்பது, அதே போன்றுதான் அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஃபசல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள். தொழுகையையும் அறுத்து பலியிடுவதையும் ஒன்றாக கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது, லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஷஃபிக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் நேர்ச்சை வைப்பது, அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள், நீங்கள் செய்யக்கூடிய நேர்ச்சைகள், வைக்கக்கூடிய நேர்ச்சைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா அறிந்திருக்கின்றான். பாருங்கள், சதக்காவையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவாக கொடுக்கக்கூடியவைகளையும் அதே போன்று நேர்ச்சை வைப்பதையும் அல்லாஹு தாலா ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றான். யூஃபூன பின் நதிரி வயஹாஃபூன யோமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அல்லாஹு தாலா அதாவது மூமிங்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றான். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அவர்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே நேர்ச்சை என்பது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹ் அல்லாத வேறொருவருக்காக வேண்டி செய்யப்படக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நேர்ச்சையை நேர்ச்சை என்ற விடயத்தை இஸ்லாம் வரவேற்கவில்லை. ஏன்? நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அடிமைகள், அல்லாஹு தாலா எங்களுடைய எஜமான். இந்த நேரத்தில் அவனிடத்தில் போய், யா அல்லாஹ், இந்த காரணம் இந்த நோய் நிவாரணம் ஏற்பட்டால், அல்லது இந்த பரீட்சையில் நான் தேர்ச்சி பெற்றால், அல்லது எனக்கு இந்த பதவி கிடைத்தால் நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், 10 நோன்பு பிடிப்பேன், 10 பேருக்கு உணவு அளிப்பேன், இப்படியாக நாங்கள் கூறுவதைத்தான் நேர்ச்சை என்று கூறுகின்றோம். இது உண்மையிலே எங்களுக்கு அழகல்ல. காரணம் ஏன் தெரியுமா? நாங்கள் இபாதத் செய்வதை, நாங்கள் நன்மை செய்வதை அல்லாஹு தாலாவிடத்தில் எப்படி கூறுகின்றோம்? எனக்கு செய்தி தந்தால் செய்வேன், அப்படி அல்ல. நான், யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி தொழுகின்றேன், சதக்கா கொடுக்கின்றேன், இதை காரணமாக வைத்து என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கச்சே, அல்லது என்னுடைய நோய் நிவாரணத்தை, எனக்கு நோய் நிவாரணத்தை தா, அல்லது என்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ நோய் நிவாரணத்தை கொடு, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக நாங்கள் கேட்பது தான் ஒரு மூமினுடைய பண்பு என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நேர்ச்சை என்பது அது நேர்ச்சை செய்யப்பட்டால் நிறைவேற்றப்பட வேண்டும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் நேர்ச்சை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் நேர்ச்சையை இஸ்லாம் வரவேற்கவில்லை. முயற்சி செய்தால் நிறைவேற்ற வேண்டும் என்பது வேறு, அது ஒரு இபாதத் என்பது வேறு. ஆனால் இஸ்லாம் எங்கேயும் நீங்கள் முயற்சியை வெய்யுங்கள் என்று கூறவில்லை. ஆனால் நாம் இன்று பார்க்கின்றோம், தர்காகளிடத்திலே அதிகமாக உப்பு நேர்ச்சி வைப்பார்கள், அல்லது மாட்டை ஆட்டை அல்லது பணத்தை நேர்ச்சி வைப்பார்கள். இவ்வளவு பணத்தை காணிக்கையாக இந்த தர்காவில் நாங்கள் செய்கின்றோம், இப்படியாக நேர்ச்சி செய்கின்றார்கள். இது மடமைத்தனமான ஷிர்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேர்ச்சி என்பதை இஸ்லாம் நேர்ச்சியை இஸ்லாம் வரவேற்கவில்லை. மாறாக நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு இபாதத்தை செய்கின்றோம், செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா கேட்கின்றோம், யா அல்லாஹ் நான் இந்த இபாதத்தை உனக்காக வேண்டி செய்தேன், எனவே எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றித்தான் என்பதாக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு தெரியும். மூன்று மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முந்தைய ஒரு காலத்திலே மூன்று மனிதர்கள், அதாவது அவர்கள் பிரயாணம் மேற்கொள்கின்றார்கள். இது எல்லோரும் அறிந்த விடயம். அவர்கள் ஒரு மலையிலே இறங்கி இருக்கும்போது கடுமையாக மழை பெய்கின்றது. இவர்கள் ஒரு இடத்திலே போய் தங்குகின்றார்கள். அந்த குகையை ஒரு பாறாங்கல் அடைத்து விடுகின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்த நல்லமல்களை முன்வைத்து அல்லாஹுடன் துவா கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹு தால அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுகின்றான். ஒருவர், யா அல்லாஹ் என்னிடத்திலே ஒரு அழகான பெண், என்னுடைய சொந்தக்கார பெண், அவளிடம் தவறாக நடப்பதற்குரிய அனைத்து சந்தர்ப்பம் கிடைத்தும் நான் உனக்காக வேண்டி அதை விட்டுவிட்டேன். இன்னொருவர், நான் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்தேன். இன்னொருவர் என்ன கூறுகின்றார், அதாவது என்னுடைய வேலையாளுடன் நான் சிறந்த முறையில் நடந்து கொண்டேன். எல்லோரும் தெரிந்த விடயம், சுருக்கமாக நான் கூறுகின்றேன். இவைகளை முன்வைத்து அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த இடத்துல விமோசனம் கிடைக்கின்றது. எனவே அடிமைகள் என்ற அமைப்பில் நாங்கள் அல்லாவிடம் சவால் விடுவது போன்று, யா அல்லாஹ் இந்த விடயம் நடந்தால் நான் இப்படி செய்வேன் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படவில்லை. மாறாக நாங்கள் அப்படி செய்துவிட்டோம் என்றால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அதுக்குரிய குற்ற பரிகாரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதை ஒழிய இது வரவேற்கப்படவில்லை. மாறாக தர்காக்களிடத்திலே மரணித்தவர்களுக்கு போய் நேர்ச்சி வைப்பதை இஸ்லாம் கடுமையாக தடை செய்கின்றது. இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட செயல், அதன் மூலமாக ஷிர்க்கு தான் ஏற்படுகின்றது. அல்லாஹு தாலா எங்களை அதன் மூலமாக, நாங்கள் அல்லாவை நெருங்க முடியாது, அல்லாவை விட்டு தூரமாகின்றோம், அல்லாஹு தாலா இது போன்ற கொடிய பாவங்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இன்னும் சில விடயங்களை பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.